பாடி வரும் நீயே ஆசை பூரா, பக்கம் வந்தேன் நானே ஜோடி பூரா. பாவையின் பக்கம் வர, வெட்கம் வர, சொர்க்கம் வர, சொந்தம் வர, அன்பை மறவே. ஆனந்தமும் ஜலிலே ஆடும் நாள் காண்போ. ஏய் மாட பூரா, இங்கே இங்கே உந்தன் ஜோடி பூரா. பாடி வரும் நீயே ஆசை பூரா, பக்கம் வந்தேன் நானே ஜோடி பூரா. குமாரி நீயே ஆசை பூரா, பக்கம் வந்தேன் நானே ஜோடி பூரா. இப்பொழுதே நீ நாமாவோம்,